கட்ட போறே நம்ம வாசலுக்கு வாழ மரம் வெட்ட போறே காத்தாடியா என் மனசு பறக்குதே அத பறக்க வச்ச கிறுக்கு புள்ள ஐயோ நீ தாண்டி அட பஞ்சான் கட்ட பார்த்து உன்னை பஞ்சாபிக்க போறேன் சொல்லாமலே சொர்க்கத்துக்கு கூட்டி போயண்டா. தேவி பிரியா உன்ன கட்ட போறே நம்ம வாசலுக்கு வாழ மரம் வெட்ட போறே. உன் கண்ணுக்குள்ள வரவா உன் நெஞ்சுக்குள்ள வரவா உன் கண்ணத்தனா தொடவா உன் கச்சேரிக்கு வரவா நெஞ்சோரமா ஒரு ஆசை இருக்குதே அத சறுக்கி சறுக்கி வழுக்கி வழுக்கி என்ன தள்ளுதே அட பஞ்சாங்கத்த பார்த்து உன்னை பஞ்சாபிக்க போறேன் சொர்க்கத்துக்கு கூட்டி போயண்டா. மல்லிப்பூவு எதுக்கு அடநெத்தி போட்டு எதுக்கு அடமலையல் சத்தம் எதுக்கு கொலுசு சத்தம் எதுக்கு கூடத்தான் நான் வாழ்ந்து பார்க்கணும் அடி பாக்கு வந்தல மாத்த ஒரு தேடி பார்க்கட்டா பஞ்சாங்கத்தை பார்த்து உன்னை பஞ்சாபிக்க போறேன் சொல்லாமலே சொர்க்கத்துக்கு கூட்டி போயண்டா. சித்ராதேவி பிரியா உன்னை கட்ட போறேன் நம்ம வாசலுக்கு வாழ மரம் வெட்ட போறேன்.